kullum seelam melaka kullarayan poyeelam kullum seelam melaka kullarayan poyeelam kullum seelam melaka Oh, மூலிகையாசாஸ்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மதுரோர்பகவதோஸ்யதைகசிந்தோராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாமிபூதிஸ்ஸர்வம்யதேவநியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்தடங்கிரிவடம் நமாமி மூர்த்னா பூதம் சரத்சமகதாக்வய பட்டநாதஸ்ஸீபக்திசாரகுலசேகர யோகிவாஹான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் லீலாதுங்கஸ்தனகிரி ததீ சுக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே தோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருஸ்பாவை கல்பதியம் நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை உமாரை சூரி கொடுத்தாளை சொல்லு சூரி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வனையாய் நாடினே வெங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணவே நல்கு ஸ்ரீவிஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் ஜோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடி அக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாயே. திருப்பாவையிலே முதல் ஐந்து பாசுரங்களிலே சரணாகதிக்கான ஒரு அறிமுகம், சரணாகதி என்றால் என்ன, அது எப்படி மோட்சத்தை கொடுக்கும் முதலிய விஷயங்களை எல்லாம் சாதித்தார். அடுத்து ஆறாவது பாசுரம் முதல் இன்றைய பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பாசுரங்களிலே ஆயர்பாடி பெண்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பிக் கொள்கிறார்கள். அவர்களை எழுப்பி கூட்டிட்டு போவதாக ஐதிஹியம். அதாவது சம்சாரத்திலே உறங்கி கிடப்பவர்களை நாச்சியார் எழுப்புகிறார் அப்படின்னு அழகாக சொல்லுவார். அனாதி மாயையா சுத்தாக என்று சொல்ற மாதிரி இந்த சம்சாரத்தில் படுத்திருக்கான் ஜீவன், அவனை எழுப்புறான். அஜ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். நித்ரா என்பது அஜ்ஞானம், விழிப்பு என்பது ஞானம். இங்க மாத்திரம் இல்ல, ஆண்டாள் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணனுக்கே அதான், கிருஷ்ணனுக்கே சுப்பிரபாதம் பாடுகிறார். இதுல உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் வெளியில இருந்தா கூட உண்மையில பகவத் அனுபவத்திலே மோகித்து இருக்கிறவர்களை எழுப்புகிறார். அதாவது சில கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் இந்த விரதத்துக்காக கிளம்பிட்டார்கள், சில பேர் கிளம்பல. கிளம்பினவர்கள் ஏன் கிளம்பினார்கள்னா கிருஷ்ணனை சேவிக்கணுங்கிற துடிப்பு. கிளம்பாதவர்கள் ஏன் கிளம்பல அப்படின்னா கிருஷ்ணன் மனசால அவ அனுபவிச்சிருக்கபடினால அதை விட்டுட்டு வர முடியாத ஒரு கவலை. அவள் ரெண்டு பேருக்கும் கிருஷ்ண அனுபவம் தான், இவருக்கு துடிக்க பண்ற அனுபவம் அவர்கள் அனுபவிச்சிருக்கா மனசுனால. அவர்களையும் எழுப்பி நீ தனியா அனுபவிக்க வேண்டாம், உனக்கு என்ன வேறுடையை எங்களோட கலந்து அனுபவிக்கணும் வா என்று அவளை எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லுவான். இப்படியாக பத்து பேரை எழுப்புவதாக பத்து பாட்டு திருப்பாயிலே. பாகவதர்களே ஒருவருமே குறையக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென் நிற்கொள் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க, ஏன் நாலு பேர் குறைஞ்சா என்ன அப்படின்னா அது சுவாரஸ்யம் இல்லை, அவளோட சேர்ந்து சேவிக்கணும். உண்மையில சரணாகதி அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கூட பகவான் கிட்ட நேர சரணாகதி அப்படிங்கறது இருக்கட்டும், அது இல்லாம இந்த பாகவத சம்சர்க்கம் தேவையா. ஆச்சாரியா சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியனை அண்டி இருக்க வேண்டியதா இருக்கு. முக்தி நிஷ்டை பண்ணும்போது ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. பாகவத நிஷ்டையில பாகவதனே ஆச்சாரியன் ஆகிறார். இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னால பாகவத சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தங்கிறது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக யாருமே தாமா சரணாகதி பண்றதில்லை, ஆச்சாரனை எட்டு பண்ண வச்சு அதுல அடங்கி இருக்காங்க. ஆனா சரணாகதி சுரூபத்திலேயே அது கலந்திருக்கு கிட்டத்தட்ட. அதனால அதை சொல்லுகிறாளாம் இங்கிருந்து பத்து பாட்டு. பாகவத சம்பந்தம் அது வேணும். ஸ்ரீ விபீஷணன் பெருமான் ராமனிடம் சரணாகதி பண்ணுவதற்காக இலங்கையிலிருந்து கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தார். நேர பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணாம சரணாகதி பண்ணல, சுக்ரீவனை முன்னிடுறார். சுக்ரீவன் முதலான வானரங்களை எல்லாம் முன்னிட்டு கொண்டு போய் சரணாகதி பண்ற. அப்பா கிட்ட சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதையதா, நான் வந்திருக்கேன் சர்வலோக சரண்யான ராகவனுக்கு என்னை என்னை எடுத்து சொல்லுங்க, என்னை சமர்ப்பணம் பண்ணுங்க கேட்கல. அதனால விபீஷணம் மகாபிராஜ்யம், மகாபிராஜ்யம் விபீஷணம். அவர் பெருமாள் கிட்ட நேர சரணாகதி பண்ணலாம், ஏன் பண்ணலைன்னா முறை தவறக்கூடாது. பாகவதர்கள் வேணும் நமக்கு, பாகவதர்களே வேண்டாம் பெருமாள் கிட்டே போறும் அப்படின்னு இருந்தா அது முறை தவறினது. அதனால பாகவதர்களையும் கூட்டுண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக விபீஷணன் என்ன பண்றார், உங்க கோஷ்டியில சேர்ந்து இருக்கேன் சரணாகதி பண்றேன், நான் பெருமாளுக்கு சரணாகதி பண்றேன், பெருமாளுக்கு வேண்டியவன் அப்படிங்கிறப்படினா உங்க கோஷ்டியை விட்டு பிரிச்சுடாதோம், எனக்கு அது வேண்டாம். என்னதான் கோயில கண்கறி பலனா இருந்தா கூட பாகவத கோஷ்டியில இருந்து பண்ணணும், அதனால உங்க கோஷ்டி சம்பந்தம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக இந்த சரணாகதியிலையும் பாகவத சம்பந்தங்கிறது தேவையாதான் இருக்கு. அதுதான் ரசமா இருக்கு. பாகவத சம்பந்தத்தினால்தானே நமக்கு இந்த விஷயமே தெரிஞ்சு, பெருமான் ஒருத்தர் இருக்கார் அவர் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சு. இந்த ஜென்மத்துல பாகவதோட சம்பந்தம் வரவே, ஆச்சாரிய சம்பந்தம் வரவே தெரிஞ்சு, இல்லாட்ட தெரிஞ்சிருக்க முடியாது. எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா இருந்த மாதிரி இப்போ இருந்திருப்போம். அதனால இது ஒரு பெரிய விஷயம், இந்த பாகவத சம்பந்தம் அப்படிங்கறத பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்கிற. இந்த ஜென்மத்திலே நமக்கு ஞானம் கொடுக்கணும்னா பெருமாள் சமப்படுறது இல்ல, பாகவதாலோட ஆச்சாரியோட கூட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுறான், உடனே ஞானம் உண்டு. நல்ல சத்தத்தோட சேர்ந்து இருந்தா சத்துசயமான ஞானம் தானே வரும். அதுக்கேத்த மாதிரி சத்துக்களோட கூட பகவான் வந்து, அதாவது சத்துக்களோட கூட பகவான் வந்து சத்துக்களோட கூட பகவான் வந்து சேர்த்து வைக்கிறான். முதல்ல ஜீவர்கள் பண்ற முதல் விஷயம் அதான். அவளை மகான்களோட சேர்த்து வைக்கும் போது அவர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்களை கேட்டு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும், அவர் மூலமாக ஞானம் பிறக்கிறது, அதன் மூலமாக சரணாகதி செய்யணும்னு ஆசை பிறக்கிறது. அதுதான் மறுபடியும் ஆச்சாரியன் கிட்ட போறான். இப்படி எல்லா இடத்துலயும் பாகவத சம்பந்தம் தேவையா இருக்கு. பாகவத சம்பந்தம் இல்லை நான் சரணாகதினா என்னன்னே தெரியாது, ஆச்சாரியன்னா என்னன்னே தெரியாது. நம்ம சுற்றி நான் பாகவதால் இருக்கா, அவ கோயிலுக்கு போறான் போகும்போது அழிச்சுன்னு போறான், அவ கதைக்கு போய் உபன்யாசத்துக்கு போறான் போகும்போது அழிச்சுன்னு போறான். அந்த மாதிரி பாகவதால் வேணும். பெருமாளே என்ன பண்றான், முதல்ல அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிற திருப்பானால் தான். பெருமாள் ரொம்ப சுத்தமானவன், எனக்கு மோட்சப்பிரதன் மாத்திரம் இல்ல, எனக்கு எப்படி மோட்சப்பிரதன்னா அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன், அடியவர்களோட கூட என்னை சேர்க்க வச்சான். அப்ப என்னுடைய பாபம் போகும்படி அடியார்களோட என்னை சேர்த்து வச்சு என்னுடைய வாழ்நாள் உஜ்ஜீவிக்கும்படி பண்ணான். அந்த மாதிரி சரணாகதியிலையும் பாகவத சம்பந்தம் இருந்தா ரசமா தான் இருக்கும். அதனால இந்த பத்து பாட்டுமே பாகவத சம்பந்தத்தை அழகாக சொன்னோம். அதிலே சொன்ன மாதிரி பாகவத சம்பந்தம் இருந்தாதான் சரணாகதி புரியும், இல்லட்டா இந்த ஜென்மத்திலே சரணாகதிங்கிறதே புரியாது. அதனால சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியும் அது தேவையா இருக்கு, நடுவுலையும் தேவையா இருக்கு, கடைசியிலையும் தேவையா இருக்கு. அதை சொல்லக்கூடிய பாசுரங்கள் பார்க்க போறோம். அந்தந்த பாகவதர்களே ஆண்டால் எழுப்புவதாக இருக்கு இந்த பாசுரங்கள் எல்லாம். பிள்ளாய் எழுந்தீராய் அப்படின்னு ஒரு பகவதியை குறிச்சு எழுப்பறான், புதுசா வந்திருக்காங்க, அதனால பிள்ளாயின்னு சொல்லி எழுந்திராய் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா, புண்ணும் சிலம்பி நகான் பக்ஷியும் சத்தம் விட்டுடுத்து, புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலி, பகவானுடைய சந்நிதியில சங்கு சத்தம் கேட்கலையா என்ன அர்த்தம். இங்க புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு பக்ஷின்னு சொன்னது ஆச்சாரியர்களே, ஆச்சாரியர்கள் தானே பக்ஷிகள், நம்மாழ்வார் பக்ஷிகளை தூத்து அனுப்புற, அஞ்சிறைய மடனாராய் அணிய தாயி பட்சிகளை தூத்து அனுப்புற. அப்போ என்ன அர்த்தம், ஆழ்வார் திருக்குறள் ஆச்சாரியர்கள் அனுப்புற பெருமாள் சத்ரீபவியான் சுவாசா சுச்சரித சுபகான் கிருஷ்ண சாதூக்கிய சௌமியான் சுவாகாரோ தாரதீனான் தனு திருத்த பகவல் லக்ஷ்மணோ பால்ய குப்தானே சாத்திர ஸ்வச்சந்த விருத்தீனே அதிகத சிசிரானே அந்தரங்கோக்தி யோக்யான் ஆச்சாரியான் கிருஷ்ணலக்னோ அவர்ணித சடஜித் பிரேயசி தூத நீத்ய. நம்மாழ்வார் அவரே ஆச்சாரிய சம்பந்தத்தை நினைக்கிறார், ஒவ்வொரு பட்சியா அனுப்புற மாதிரி ஆச்சாரியன் அனுப்புறார். சத்தி பட்சிகள் தான் ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாருன்னா, சத்ரி பவ்யான் சுவா பட்சிகள் சேர்ந்து இருக்கும், அது மாதிரி இவாளும் சேர்ந்து இருக்கும். பட்சிகள்லாம் மதுரமா பேசும், இவாளும் மதுரமா பேசும், பட்சிகள்லாம் அழகா நடக்கும், இவா நடத்தியும் அனுஷ்டானம் அழகா இருக்கும். கிருஷ்ண சாது பேசவும்யான் கிருஷ்ணன் போலயே பட்சிகளும் இருக்கும், இவாளும் பக்கத்து பக்ஷம் போல கிருஷ்ணன் போல இருக்கும். பட்சி உடம்புல சக்கரங்கள்ல அப்படியே சுத்தி சுத்தி வளைஞ்சு இருக்க மாதிரி அழகா இருக்கும், இவ்வளவு சங்க சக்கரம் தரிச்சுட்டு இருக்கா. பால்ய குப்தான் தம் பெருமையை மறைச்சுட்டு இருக்கா, இவர்கள் எல்லாம் நல்ல பட்சி மாதிரி இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர்கள் பட்சிகள்னே சொல்ற வழக்கம். பட்சிகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கா பகவான் கிட்ட போய் சமாதி பண்றாங்க. புல்லும் சிலம்பினதான் அப்படிப்பட்ட பட்சி கூட எழுந்திருப்பேன், ஆச்சாரியர்கள் கூட அனுஷ்டானம் பண்ண போயாசே நீ எழுந்துக்கிறியா. புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது இருக்கட்டும், திருவாண்டிய கோயில சங்க சப்தம் ஊதிராளி அது காதல வேலையா, இப்படிப்பட்ட சங்கு புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கு. புள்ளரையன் அப்படின்னா கருத்மானுடைய சுவாமி அப்படின்னு வச்சுப்போம், கருத்மானே வேதாத்மா, அந்த வேதாத்மாவான கருத்மானுடைய சுவாமியாக இருக்கிறவர் வேதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அவனுடைய கோயில் அவன் இருக்கக்கூடிய இடம் வெள்ளை வெளிசங்கு, அதாவது சங்குனா பிரணவம், பிரணவங்கிற ஓங்காரத்தை சங்காக சொல்லுவான், சங்கே அந்த ஓங்காரத்தில்தான் இருக்கு. அதனால அதனால பகவான் இருக்கிற இடம் பிரணவம், ஓமிக்கு பிரம்மா பிரம்மம் இருக்கிற இடம் பிரணவம். அதனால அப்படிப்பட்ட பிரணவத்திலே அப்படிப்பட்ட ஓங்காரத்திலே சங்கருப்பமாக இருக்கிற ஓங்காரத்திலே பகவான் இருக்கான், அந்த சங்கர் துவனி உனக்கு கேட்கலையா அப்படின்னு அர்த்தம். புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்கலையோ, காலங்காலத்தால சூரியோதயத்துக்கெல்லாம் முன்னாடி சங்கு ஊதி கோயில்களை திறக்கிற வழக்கம் இன்னைக்கும் இந்த பக்கம் தான் உண்டு. அதனால அந்த சங்கத்வனி உனக்கு கேட்கலையா அப்படின்னு இது ஒரு அடையாளமா சொல்றான், நான் எழுத்து எழுந்துரு அப்படிங்கறதுக்கு அடையாளமாக சொல்லுங்க. புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையே, சங்கநாதம் கேட்கலையா அப்படின்னா பிரணவநாதம் கேட்கலையா அப்படின்னு ஒரு அர்த்தம். கார்த்தால் எழுந்து பிரணவத்தோடு கூட வேதாத்தியனம் பண்றாளே அந்த நாதம் கேட்கலையா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆச்சாரிய உபதேசங்கள்லாம் கேட்கலையா, சங்கநாதம் மாதிரி முழங்குகிறார்களே ஆச்சாரியர்கள், சங்கத்வனி மாதிரி இருக்கும் அவளுடைய வார்த்தை. பத்ய இரேதை ஸ்வஹிருதயை பிரணவ மகிமவத் பாஞ்சஜன்ய க்ரமேண ஸ்வாத்வாதம் ரங்கநாதஹ ஸ்வயமிதி முகரீகிருத்ய சம்மோததே ஸ்ம அப்படிங்கிற தேசிக அதிகாராவளி அப்படின்னு கிரந்தம் பண்ணார். இந்த கிரந்தத்தை ரொம்ப அழகா இருக்க நீர் பண்ணிர அப்படின்னா நான் பண்ணல ரங்கநாதன் பண்ணார், என்ன நீர் பண்ண மாதிரி இருக்கே, உங்ககிட்ட இருந்தானே துணி வந்தது, நீர் தானே வாயால சொன்னீர் அப்படின்னா, ஆமா நான் தான் வாயால சொன்னேன், என்கிட்ட இருந்தான் துணி வந்தது, ஆனா எங்கிட்ட இருந்து துணி வரும்படி பண்ணவன்றாங்களா, என்ன பண்ணார் அப்படி அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு நாள் சங்கரை எடுத்து ஊதினார் இல்லையா மகாபாரத யுத்தத்துல, அந்த மாதிரி இன்னைக்கு என்னை எடுத்து ஊதிட்டார், அதனால எங்கிட்ட இருந்து சப்தம் உண்டு. சங்கநாதம் மாதிரி, சங்கம் மாதிரி என்ன ஒரு கருவி ஆக்கின்றார், சங்கத்தை கொண்டு சப்தம் உண்டாக்குற மாதிரி என்னை கொண்டு இதை உண்டாக்கினார். பத்யேரேதை ஸ்வஹிருதீஹி பிரணவ மகிமவத், சங்கம் சாதாரணம் இல்ல, பிரணவம் பிரணவத்துடைய அர்த்தம் இருக்குது. ஸ்வாத்வாதம் ரங்கநாதா ஸ்வயம், ரங்கநாதே தானே முகரீகிருத்தி, தானே இதை சொல்றான், தானே வரவைச்சான் என் மூலமாக அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு சங்கர் துவனி. சுவாமி ஜெய்சீவனுடைய நல் வார்த்தை உபதேசம் உன் காதலி வேலையா அப்படின்னு அர்த்தம். புள்ளறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்கலையா, சங்கருடைய பெரிய சப்தம் கேட்கலையா. பின்னாய் எழுந்திரார், புதுசு பகவத் விஷயத்துல புதுசு, பாகவத விஷயத்துல இன்னும் புதுசு, அதனால அவளை எழுப்புறார். என்ன கேட்டா, பேய்மூலை நஞ்சுண்டு, இது பூதனா சம்ஹார சரித்திரம். கிருஷ்ணன் சின்ன வயசிலே பேயாக வந்த பூதனை அவள் கொடுத்த பாலை கிருஷ்ணன் உண்டு விட்டான் அப்படின்னு, பால் மாத்திரம் இல்லை அவளுடைய உயிரையும் சேர்த்து சாப்பிட்டான். அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றான்னா, பேய்மூலை நஞ்சுண்டு அப்படின்னா, பிரகிருதி கொடுக்கிற பாலை இவர்கள் விலக்கி விட்டு, அதாவது நஞ்சு அதை சாத்த ஒண்ணும் இல்லாம பண்ணினார். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அம்மாவானவர் தாய்ப்பால் கொடுக்கிறார், அதே சமயத்துல பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்றதான், அதான் நம்ம சரீரமா இருக்கு பிரகிருதி தான், அது ஒரு பால் கொடுக்கிறது, அது ஞானம் இல்ல என்ன அனுபவி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றது. எத்தனை வஸ்துகள், பிராகிருத வஸ்துகள் இருக்கு, உன்னுடைய சரீரம் உன்னுடைய இந்திரியம் நீ அனுபவிக்க வேண்டிய பொருள்கள் எங்களை எல்லாம் நீ அனுபவிச்சு இருக்கணும் அப்படின்னு அது கொடுக்கறதாம். அதாவது கிருஷ்ண அவதாரத்துல கண்ணன் அவதாரம் பண்ணும் போது தேவகியை விட்டு பிரிஞ்சு வந்த போது யசோதாம்மா பால் கொடுத்தார், கண்ணனுக்கு கஷ்டம், தேவகியை மாட்டா பால் சாப்பிடலையே யசோதா மாட்டா சாப்பிடுறோமேன்னு, அந்த சமயத்துல பூதனைன்னு ஒருத்தி நான் பால் கொடுக்கறேன்னு வந்தான், கண்ணன் அவளை ஒழித்தான், இது தெரிஞ்ச கதை. அந்த மாதிரி நாம பிறக்கும் போது நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு பிராட்டி நினைக்கிறார், சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினியும், பிறந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு அம்மா நினைக்கிறார், ஆனா அதை தடுத்து நிறுத்துறது இந்த பூத்தனா, பூத்தனை பால் கொடுக்க வந்த மாதிரி இந்த சரீர சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தம் இருக்கேன், அது என்னை கவனி நான் கொடுக்கறத சாப்பிடு அப்படின்னு ஐசியம் போடுது, பேயுது தாய் இல்ல பேய், அந்த பேய்மொழி நஞ்சுண்டு அப்படின்னா, அந்த அவித்தியை அப்படிங்கிற பூத்தனை இருக்கும் இல்லையோ பிரகிருதி சம்பந்தம், அது ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டவர்கள் யாருன்னா ஆச்சாரியர்கள், அவித்யா பூத்தனோன்முக்தைஹி அப்படிங்கிற சுவாமி ரகசியத்தை சார்ந்த எங்க ஆச்சாரியர்கள்லாம் அவித்யை அப்படிங்கிற பூத்தனையிலேருந்து வெளிவந்தவர்கள். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணும்போது ஒரு அஜ்ஞானமும் கிடையாது அவருக்கு, ஒரு அஜானமும் இல்லாத அவதாரம் பண்ணி யோகம் பண்ணவர். சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா, சின்ன வயசுலேயே மகாஜானியா இருந்தவர், அஜானங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இவர்கள்லாம் இந்த அஜானம் அப்படிங்கிற ஒரு பாலை கொடுக்கக்கூடிய அந்த பூத்தனையை ஜெயித்தவர்களாம், அதான் பேய்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அடுத்து ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்னா, கள்ள வண்டியெல்லாம் உடைத்து தள்ளினவர்கள். வண்டி இருக்கோ இல்லையோ, வண்டியில ரெண்டு விதம் இருக்கு, நல்ல வண்டி கள்ள வண்டி. நல்ல வண்டி அப்படிங்கிறது நம்ம மதம், நம்ம மதம் தான் வண்டி, மதங்கள் தான் வண்டின்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுல ஏறி சவாரி பண்றோம், அதில் ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போறோம், அதனால நம்ம மதம் அப்படிங்கிறது நல்ல வண்டி. பரமதங்கள்லாம் கள்ளச்சகடம், ஏன்னா எங்கேயோ கொண்டு விட்டுடும், பகவான் திருவடியில கொண்டு விடாது அந்த வண்டி எல்லாம், அதனால அதை கள்ளச்சகடம் அப்படிங்கிற, கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி, கள்ளச்சகடம் போடும்படியாக தன்னுடைய திருவடியை கால் ஓச்சி, திருவடியை செலுத்தினவர்கள் ஆச்சாரியர்கள். இங்கிருந்து எம்பெருமானார் நேரம் நடந்து நடந்து நடந்து எவ்வளவு தூரம் போய் அங்க போய் 800 ஜெயினர்களை ஜெயிச்சார் அப்படின்னா. சுவாமி வேதாந்த தேசிகன் அங்க காஞ்சிபுரத்தில் இருந்தவர் அங்கிருந்து நடந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இங்க வாதிகள் எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு. அதனால கள்ளச்சகரம் போகணும் அப்படின்னா இவர்கள் கால்நாளே எவ்வளவு தூரம் வேணா நடப்பார்கள் திருவடியினாலே. இந்த சமம் எல்லாம் சமமாகவே தெரியாது. கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி அப்படின்னு சகடாசுரன் போகும்படியாக தன் கால் ஓச்சினா கண்ணன், இவர்களும் கள்ளச்சகடமாக இருக்கக்கூடிய பிற மதங்கள் அவை போகும்படியாக தன் திருவிழியாலே நடத்தான் அப்படின்னு ஆச்சாரியுடைய திருமை. வெள்ளத்தளவில் தெய்னமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயராகவும். இம்ரான மனசுல வச்சிருந்த யோகிகள்லாம் பார்த்தாலும் மெல்ல எழுந்து ஹரின்னு சொல்றாங்க, ஹரிநாமத்தை சொல்றான். 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லணும். எழுந்த உடனே காலத்தால் எழுந்த உடனே ஹரிநாமத்தை சொல்லிட்டே எழுந்துக்கணும் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொன்னதே 2 பேர் தான், ஒன்னு ஆண்டாள், 2வது சுவாமி தேசி. சுவாமி தேசியம் ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஸ்ரீ பாஞ்சநாத ரக்ஷையில சொல்லும் போது எப்படி எழுந்துக்கணுங்கிறது அழகா சொல்ற. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், எழுந்துக்கவும் மெல்ல எழுந்துக்கணும். சப்தம் சொல்லும் போது ஹரின்னு உறக்க சொல்லணும், 7 தடவை சொல்லணும், 4 பேருக்கு கேட்கணும், எல்லாரும் அதை பார்த்து ஆனந்திக்க அப்படிங்கிற. அதாவது மித்தபடியே இது செய்யணும். வரியிருளழி வழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மறுவியா கரியவனடியினை பறிவோடு பழவு நல் அடியவர் பழவுரை அரி அரி அரி அரி அரி அரி அரியே. 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லணுங்கிறத சுவாமி தேசிகன் பாத்திரத்திலேயே சொல்லி காமிக்கிற. அந்த மாதிரி இத்தனை ஸ்பஷ்டமா தேசம் ஏன் அப்படிங்கிறதா, உள்ளத்தரவை சுயில மறந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு மெதுவா இருந்துக்கணும். இதுக்குள்ள பகவான் இருக்கா, திருப்பார்கடல் நாசனான பகவான் இருக்கார் உள்ளுக்குள்ள, அதனால மெதுவா எழுந்துக்கணும் அப்படின்னு. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படிங்கிற ஹரி என்கிற பேரரவம் ரெண்டர்த்தம். பேர்னா திருநாமம், அந்த திருநாம சப்தம் இன்னொன்று பேரரவம்னா பெரிய சப்தம். அதையும் தேசியம் சொல்லிருக்கேன் ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷையில சொல்லும் போது நீங்க சொல்ற ஹரிநாமம் பக்கத்துல எல்லா காதலையும் விழும்படி உறக்க சொல்லுங்க, மெதுவா சொல்ல வேண்டாம் ஹரி ஹரின்னு. அதனால பேரரவம் அப்படிங்கிறது இங்கேயும் ஆச்சாரியர்களை சொல்றதுன்னு சொல்லுவான். அதாவது ஹரி என்ற பேரரவம் தானே இருக்கு, அத தேசியம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஹரினா என்ன அர்த்தம், பாபத்தை போக்கடிக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா ஹரத் ஜகத்தேமிஹி பாவகாஹ. ஹரி அப்படின்னா பாபங்களை ஹரதி, பாபத்தை அபகாரம் பண்றவன், பாபங்களை தோக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் ஆச்சாரியர்களும், அவர்களும் பாபங்களை தோக்கடிக்கிறார்கள்னு போன பாசத்திலே பார்த்தோம். இவனுக்கு செய்த பாபத்தையும் தோக்கடிக்க போறான், செய்ய போற பாபத்தையும் செய்யப்படாதபடி பண்ணிடுவான், அவனுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அவன் திருத்திரு. அதனால ஆச்சாரியர்கள் தான் சரி ஹரி கும் ஹரந்த இன்னொரு அர்த்தம், ஹரி கும் ஹரந்த மனு எந்தி தேவா ஹரினா லீடர் இருக்கும் முன்னாடி போற. பகவான் ஹரின்னு சொன்னது காரணம் என்னன்னா எல்லா தேவர்களும் அவரை ஃபாலோ பண்றவான், பகவான் தான் முன்னாடி இருந்து போறவர். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களும் முன் நிற்பவர்களாக இருக்காரு, சிஷ்யர்கள்னா அவர் பின்னாடி போற. இப்படிப்பட்ட ஆச்சாரியனை நினைச்சு ஹரி ஹரி ஹரி ஹரின்னு திருநாமத்தை சொல்லலாம். பகவான் நினைச்சுதான் சொல்லணும்னு இல்லை, ஆச்சாரியர்கள் நினைச்சு அந்த திருநாமத்தை சொல்லலாம், அதுவும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்ற. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ ரொம்ப அவாய், அது உள்ளம் புகுந்து குளிரணும். ஏன்னா குளிர்ச்சியான திருநாமம் ஹரி அப்படிங்கிற திருநாமம். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ ரொம்ப எல்லாருடைய மனசுக்குள்ளையும் போகும்படியாக அரிநாமத்தை உறக்க சொல்லணும் அப்படின்னு அங்க சச்சேத்திர சேல சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்க அதை சொல்லி இது வந்தது. மெல்ல இருந்துன்னா உள்ளுக்குள்ள பகவான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியனால மெல்ல இருந்து முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள்னா மனநம் பண்ணுபவர்கள், யோகிகள்னா கைங்கரியம் பண்ணுபவர்கள், ஒரு இடத்துல வருஷனாலே பகவான் தியானம் பண்ணுவார், இது வெளியிலிருந்து பரபரான கைங்கரியம் செய்வார்கள், இவர்கள் எல்லாருமே வெள்ளை இழந்து ஹரி என்ற பெயராகும் அப்படிங்கறத சொல்றான். எல்லாரும் மத்த பேருமே சொல்றான், உள்ளத்துக்கொண்ட முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து ஹரி என்ற பெயரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. அந்த பகவானுடைய திருநாமம் மனசுல புகுறணும், கேட்கிறவா மனசுல புகுந்து அவா குளிரணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படியாக இங்கே ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட ஆச்சாரியன் இருக்கும்போது நீ படுத்திருக்கிய பிள்ளை எழுந்திராய் எழுந்திரு, இப்படிப்பட்ட ஆச்சாரியன் கிடைச்சிருக்க அப்படின்னு அவர் ஏற்படுறதாக இந்த ஸ்லோகம் இந்த பாசுரம் இங்க இருக்கு. புல்லும் திறம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கில் பேரரவம் கேட்டிலையோ, ரங்கநாதன் சங்கெடுத்து ஊதினதுதான் இந்த தேவிடோபனிஷத் தாத்பரியம் இல்ல அதிகாரவளி அப்படின்னு சொன்ன மாதிரி தேசியம் பல இடத்துல அப்படி சொல்லிருக்க. தேயாசேரத்தை சொல்லும் போது திருவேங்கடமுடையான் வீணை எடுத்து மீட்டினான், அந்த வீணையாக நான் இருக்கேன், என்னை கருவியாக வீணையாக ஆக்கி அவன் தான் தேயாசனம் பண்ணான் அப்படின்னு இருக்க. மாதிரி ரங்கநாதன் தான் என்னை சங்கமாக ஆக்கி அவன் ஊதினா, அதுதான் இந்த அதிகன காரணம், நான் வேதாந்த ஆச்சாரியன் பேர் கொடுத்துட்டானே அவன் அப்படின்னு சொல்ற. இதுல சங்கம் அப்படின்னு சொல்லும் போது அது பிரணவம், திரைசாரஸ்திர ஆத்மா பிரணவ இமம் அர்த்தம் சமதிசது அப்படிங்கிற வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய சாரமான ஒரு பிரணவம். அது சொல்லும் போதுதான் புள்ளறையன் கோயில் வெள்ளை விடுசங்கு வேதத்தை கொண்டு வர போறோம் வாங்க. ஏன்னா வேதத்துக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய வேதாத்மான கருத்மானுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எந்திரமான் அப்படின்னு சொன்னார். பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அழகான விஷயம் யோகம். இதையும் தேசியம் சொல்லிருக்க, கத்தா இருந்தோடனே ஹரிநாமத்தை சொல்ல சொன்னார். ராத்திரி எப்படி இருக்கணும்னா யோகத்துல இருக்கணும், ராத்திரி படுத்துக்கு போகும்போது மனசுனாலே பகவான தியானம் பண்ணா கத்தா எழுந்து வச்சா அதே பகவான அப்படியே பார்க்கலாம், நடுவில் தூக்கம் இருக்கும். அத்தி தூங்கும்போது எது நினைக்கிறோமோ அதுதான் காத்தால எழுந்திருச்சு அப்படியே வரும். சுவர்ல வரைஞ்சு சித்திரம் போறே அப்படிங்கிற ஒருத்தர் சுவர்ல சித்திரம் வரைஞ்சுட்டே இருந்தா திடீர்னு விளக்கு அணிஞ்சு போச்சு, அப்படியே நின்று போச்சு, விளக்கு வந்தா தானே வரைய முடியும். அப்புறம் ஒரு மணி கழிச்சு விளக்கு வந்து நினைச்சுக்கோங்க, அப்ப என்ன கேட்ட விட்ட இடத்துல ஆரம்பிப்பான். அதே மாதிரி மறுபடியும் திருப்பி பழசெல்லாம் அவன் சித்திரம் வரைய வேண்டாம், அது அப்படியே இருக்குமே, இவனுக்கு என்ன தெரியாம இருக்கும். அதே போல இவர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த யோகம்ங்கிறது ராத்திரி என்ன நினைக்கிறோமோ அது காத்தல் அப்படியே வரும். அதுலயும் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு, அதுவும் யோகத்துல என்ன பண்ணணும் கேட்டான்னா ராத்திரி வேலை படுத்துக்கும் போது சைன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமான் அவரை நினைக்கணும், மாதவ நாமத்தை நினைக்கணும் சொல்றான். ஸ்ரீ ரதாகர தரங்க ஸ்ரீ கராசார தாரகித சாரு மூர்த்தையே போகி போக சைனிய சாயினே மாதவாய மது வித்விஷே நமஹ. திருப்பார்கடலில் வெள்ளத்தரவிலே தொழில வந்த வித்தாக இருக்கக்கூடியவன் மாதவன், அந்த மாதவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அந்த பகவான் சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பகவான் இருக்காங்க, அவருடைய திருமேனியை ஸ்மரிக்கணும். இதெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து எப்படி தூங்கணும் அப்படிங்கறதுக்கு விஸ்தாரமா சாய்ச்சிருக்க, எப்படி தூங்கணும் எப்படி எழுந்துக்கணும் ரெண்டு இங்க இருக்கு, எழுந்துக்கிட்டு அவனையே நினைச்சிருந்து எழுந்துதான். இடையில தூக்கத்துல எங்க இருக்கான்னா பகவான் கிட்டேதான் இருக்கான், பகவான் கிட்டேதான் இருக்கான். அதனால நான் பாக்கியம் கிஞ்சன வேதம் நான் தான் நம்ம வெளி விஷயங்களா எதுவும் தெரியாமல் பகவானே அண்டி இருக்கான். அப்படி ராத்திரி வேளையில பகவான தியானம் பண்ண அந்த முனிவர்களும் யோகிகளும் காத்தால மெல்ல எழுந்து, ஏன் மெல்ல எழுந்துக்கிறான்னா அந்த பகவத் தியானம் இருக்கிற அப்படின்னாலே மெல்ல எழுந்துக்கிறான். பதத்தத்தோடு எழுந்துக்கிறான் என்ன கேட்டான், பதத்தத்தோடு எழுந்துவான், ஆனா உள்ள பகவானோட கண்ணு தெரிஞ்ச பணத்தோட இருந்து போனான், தெரிஞ்சு போனான், அதாவது அப்படி எழுந்துக்கிற வைபவமும் தூங்குற வைபவமும் சுவாமி கிருஷ்ணன் அழகா சொல்லுங்க. தூங்கலாமோ அப்படின்னா தூங்குறதும் நல்லதுதான், ஏன்னா கத்தல இருந்து கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, அதனால தூங்கலாம்னாரு. தூக்கம்ங்கிறது தமோ குணமா இருக்கேன்னா தமோ குணமா இருக்கட்டும், ஆனால் இது தேவையா இருக்கு. ராத்திரி தூக்கத்தை குறைச்சிக்காதுங்க ஒண்ணு, ஏன்னா தூக்கத்தை குறைஞ்சிட்டா மறுநாள் காத்தால தூக்கம் வந்துடும். தூங்குற சமயத்துல தூங்கிட்டா வச்சுக்கோங்க, இப்ப முயற்சிட்டு இருக்கிற சமயத்தை முயற்சிண்டு நம்ம கைங்கரியம் பண்ணலாம். அதனால தூக்கம் கூட ஒரு விதத்தை பார்த்தா கைங்கரியத்துக்கு உபகரமா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ஒரு கைங்கரியம் அப்படின்னு சொல்லலாம். இதுனா பெருமாள் திருவாராதனும் ஒரு கைங்கரியம், இந்த திருவாராதனத்துக்கு தேவையான புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சா அதுவும் ஒரு கைங்கரியம், அந்த திருவாராதனத்துக்கு தேவையான சாமான்லாம் வாங்க போனா கடையில போனா அதுவும் ஒரு கைங்கரியம். அந்த மாதிரி காத்தால பெருமாளுக்கு திருவாராதனம் ஜபங்கள் தபங்கள் எல்லாம் பண்ணணும், அது என்ன பண்ணணும் இப்ப தூங்கினாதான் முடியும், அப்படி பார்த்தா தூக்கமும் ஒரு கைங்கரியம் அப்படின்னு ஆயிடும். அந்த ரீதியில இந்த தூக்கத்திலிருந்து ஆரம்பித்து உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பெயரா மெதுவாக எழுந்திருக்கணும், ஹரிநாமத்தை சொல்லணும், அதை உறக்க சொல்லணும், பக்கத்தில் இருக்க ஒரு காதலை குளிரும்படியாக சொல்லணும் அப்படின்லாம் சுவாமி தேசியம் சொல்றாரு. அதெல்லாம் ஆண்டாள் சொன்ன அழகான விஷயம், அதை சாஸ்திரியமாக சுவாமி தேசியனும் அங்கே சாய்ச்சிருக்க, அது உள்ளம் புகுந்து குளிரும். முதலே சொன்ன மாதிரி ஆச்சாரியன் ஒரு அர்த்தம், ஏன்னா ஹரி இருக்கா இல்லையோ, ஹரி ஹரின்னா ஆச்சாரியன், அது ஆச்சாரனே உள்ளத்துக்கொண்டு காத்தல இருந்த உடனே ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணணும், அதையும் சுவாமி தேசியம் சொல்லுங்க. குரு பரம்பரா தியானம் முதல்ல பண்ணணும், அஸ்வத் குரு பரம்பராயே மகா உத்தரவுத்தரா சொல்லணும், இவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லணும். அதனால வெள்ளத்தவில் செய்து வந்த வித்தினை உள்ளத்துக்குண்டு அப்படின்னா ஆச்சாரனை உள்ளத்துக்குண்டு உயிர்களும் யோகிகளும் வெள்ளெழுந்து அரி என்ற பெயராகும் அப்படின்னா ஆச்சாரியன் தேசிகன் அவனைதான் சொல்றார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ ரெம்பாவாய், அந்த சப்தம் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள புகுந்து அதை குளிர வைக்க நீ வந்து பிள்ளாய் எழுந்திராய். இன்னும் ஏன் படுத்துட்டு இருக்க, நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த மாதிரி ஆச்சாரனுடைய திருநாமம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, உள்ளம் புகுந்து குளிர்ந்து சொல்ற சொலப்புகில் வா அமுதம் பறக்கும் இருவினை பற்றாத ஓடும் ராமானுஜா என்று சொல்லுமிலே, ராமானுஜான் சொல்லுங்கோ என்ன ஆகும் கேட்டா, சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வா அமுதம் பறக்கும் இருவினை பற்றாத ஓடும் அப்படின்னு சொல்றாமல் சகல பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய அந்த திருநாமம் சொல்றான். அது போலதான் இந்த திருநாமம் ஆச்சாரியருடைய திருநாமம் எல்லாமே அப்படிதான் அப்படிங்கறதுனால ஹரி என்பதாக அவரை நினைத்து அது சொல்ல ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிறது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறபடினாலையும் சொன்னிட்டதோட மற்ற எல்லாத்திலையும் ஆச்சாரியர்கள் தேவையா இருக்கிறபடினாலையும் பாகவதர்கள் உபாயத்துக்கு முன்பும் பின்னாடியும் நமக்கு தேவையா இருக்கா, ஏன்னா பாகவதர் சம்பந்தத்தால்தான் உபாயமே கிடைக்கிறது, பின்னாடியும் பாகவதர்கள் புருஷார்த்தத்தில் தேவையா இருக்கா, அவர்களுக்கு கைங்கரியம் பண்றது தேவையா இருக்குங்கிறபடினாலும் இந்த பத்து பாசத்திலே பாகவத சம்பந்தத்தை விசேஷமாக பேச போறார். இந்த பாட்டில புதியவளாக இருக்கக்கூடிய ஒருத்தியை பிள்ளாய் எழுந்திராயின்னு எழுப்புறத பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.